சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரம் கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி, மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனிமணியது வழியுது மண் மணக்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண் மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையா மெல்ல சிறு நெத்திலிதுள்ள நீரோடை தாயை போலே வாரி வாரி அல்ல நீலவானம் அதில் எத்தனை மேகம் நீர் கொண்டு காற்றில் ஏறி நீண்ட தூரம் போகும் காட்டோரம் மூங்கில் பூக்கள் வாசம் வீச காதோடு ஏதோ சொல்லி சாடை பேச தேக்கில் பார்க்கும் கூடாதோ தோளை கொட்டு ஆடாதோ பார்க்க பார்க்க செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியில் மணி வணியது வடியது மண் மணங்குதம்மா, கலையழகில் மனம் கரையுது கரையுது கண் மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மாலை வெயில் கூட ஈரமாவதுண்டு, தோட்டம் உண்டு கிளி கூட்டம் உண்டு, கிள்ளைக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கை உண்டு. நான் அந்த கிள்ளை போல வாழ வேண்டும், வானத்தில் வட்டமிட்டு பாட வேண்டும். எண்ணம் எண்ணம் திட்டுத்தான் தெக்கை கட்டி கொள்ளாதா, எட்டு திட்டும் பொட்டுத்தான் எட்டி பாய்ந்து செல்லாதா. என் மனம் குறுந்தது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கரையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கரையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனிவழியது வழியுது மண் மணங்குதம்மா, கலையழகில் மனம் கரையுது கரையுது கண் மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி.